வணங்காது உயிரில்லை. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயிரில்லை. நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயிரில்லையே. உயிரில்லை, அம்மா என்றழைக்காத உயிரில்லை.